ஐயோ யோ நம் பிரச்சோதயா. தத்தவிதும் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்வஸ்வஹ சவிதுரும் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்வஸ்வஹ சவிதுரும் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்வஸ்வஹ தத்ஸவிதும் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத்.